ஜெகன்ய குணவருத்தா அதோ கச்சந்தி தாமதா. சத்தா சத்த குணமுடையவர்கள் அவர்களெல்லாம் எப்பொழுது என்ன பண்றா நல்ல காரியங்களை ஆனால் மேலே போகிறார்கள், மோட்சத்தை பெறுகிறார்கள். ராஜசா அவன் என்ன பண்றா அப்படின்னா மத்திய திஷ்ட விஜய ராஜசாரான் அவெல்லாம் நடுவில் இருக்கான்னார். என்ன நடுவில் இருக்கிறது அப்படின்னா வேலை இருக்கக்கூடியதான சொர்க்காதி போகணுன்ற கோவிலும் அதை விரும்புகிறார்கள். ராஜசாரனா ரஜோகுணம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு ஆசை ஜாஸ்தியா இருக்கும். என்ன ஆசை அவளுக்கு அப்படின்னு கேட்டோம்னா இருந்து யாகங்கள் எல்லாம் நிறைய பண்ணி அந்த யாகத்தினுடைய ஜோதிஷ்டோமா சொர்க்காமோ ஏதா என்று வேதம் இருக்கிறது. ஆக ஜோதிஷாவது யாகங்கள் எல்லாம் பண்ணா கடைசி காலத்துல சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துல சுகமாக ஊரு சீரம்பை இவர்களோட எல்லாம் அனுபவித்து கொண்டு சுகமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த ரஜோகுணமுடையவர்கள் இருக்காளே பேராசி உடையவர்கள் அவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போற சொர்க்கத்துக்கு போய் என்ன பயன், கொஞ்ச நாள் சொர்க்கத்தை அனுப்பிப்பார்கள், மறுபடியும் கீழே இறங்கி விடுவார்கள். சீனைய புண்ணிய மத்திய லோகம் செஞ்சு என்று அப்படி கீழே வந்தா மறுபடியும் என்ன பண்ணுவா சாகாதிகளை பண்ணுவார்கள், மறுபடியும் சொர்க்கத்துக்கு போவார்கள், மறுபடியும் கீழே இறங்குவார்கள். இந்த மாதிரி எல்லாம் ரஜோகுண உடையவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்புறம் ஜெகன்ய குணவருத்தி அதோகி தாமதம் ஆறு தாமதம் சமவண உடையவிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மேலே மேலே மேலே கெட்ட கர்மாக்களை செய்து அதாக செஞ்சிருந்தான். அதாவது அஞ்சிச்ச நிலை, அதாவது கடைசியமா இருக்க அந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னா என்ன அஞ்சு நிலை அடைகிறார்கள் அப்படின்னு கேட்டோம்னா அவரெல்லாம் பெரிய காத்திருப்பார்கள். அப்புறம் பொதுவாக தாவரமாக அதையும் மரங்களாக பிறப்பார்கள், அப்புறம் செடி உடைகளாக பிறப்பார்கள், அப்புறம் கல்லாக பிறப்பார்கள், அதுக்கப்புறம் ஓட்டா நிலைதாஞ்சலி இது மாதிரி நிலையெல்லாம் அடைவடைவார்கள். இப்படி இந்த கல்லாக இருக்கக்கூடிய மட்டமான நிலையெல்லாம் யாருக்கு வருது, இப்ப தாமதாலுக்கு வருது அப்படின்னு சொல்றார். அப்படி கல்லாக இருக்கின்றாலும் கூட அவளுக்கும் கூட சில சமயம் பாதுகாதேவியுடைய அனுகிரகம் கிடைக்கிறது என்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா எப்படியும் அவள் பிராட்சியானவள் பகவான் வந்து தனக்கு சென்னை துன்புறுத்தியவர்கள் எல்லாம் கொள்ளணும் சொன்ன காலத்துல பிராட்டி என்ன சொன்னா ராஜசம்சே வயசானம் அகாரிகாணம் பலங்க காரியம் கருணமாறி நகச்சின் அபராஜதி என்று சொல்லி எல்லோ ராவணனுக்கு கூறி வாங்கி கொண்டு இந்த காலி என்னை துன்புறுத்துகின்ற காலத்துல இந்த அறைக்கையெல்லாம் ஈடுபட்டுகிறார்கள். அதனால பராதீனமா இருக்கிறதுல போய் நாம் ஒண்ணு சொல்லப்படாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படி திருவடி காப்பாத்திட்டாலோ அதே மாதிரி இந்த பாதியினுடைய சம்பந்தத்தினால கல்லா இருக்கிறவா கூட என்ன பண்றா சைதன்யத்தை ஜீவபாவத்தை அடைகிறார்கள். எப்படி கோயில்படியா ஆயிட்டா எம்பெருமான திருவடி பட்டவுடனே ஒரு ஜீவனாக பிறந்து அதுக்கப்புறம் நல்ல நிலைக்கு மறுபடியும் தாமசால் கூட வர முடியும் அப்படிங்கிறார். அதனாலதான் தொழிலாளர் அரசாதிக்கிற காலத்துல செடியாய வலிய நிகழ்வேற்கும் திருமலையேல் நெடியோனே வேங்கடவா நீ கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து என்றும் தடியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று படியாக கல்லாக இருந்தாலும் கூட அதில் இருந்து பெருமாள் தன்னை நீட்டுக் கொண்டு எழுந்திருந்த காலத்துல அப்படியே தன்னுடைய கண்ணார பாவத்து பெருமாளை சேவிக்கலாம் அல்லவா. அதனால படியாக இருந்தாலும் கூட ஜீவபாவத்தை தரக்கூடிய ஒரு பாக்கியம் சாதியினுடைய இது படுகின்ற திருவடி படுகின்றபடினாலே வாழ்க்கை கிடைக்கிறது அவளுக்கு. அதனால இப்படி கெட்டவர்கள் எல்லாம் படியாக கிடந்து அதுக்கப்புறம் பாதுகாப்பு இருக்கும்போது மேல முன்னுக்கு வரணும். ஆனால் தத்துவம் உடையவர்கள் எல்லாரும் அதே ஜென்மத்தில மோட்சத்தை பெறுகிறார்கள். ஆக ஒருவருடைய பாதுகாப்பு சம்பந்தம் பெறுவதனால ஒரு உயர்ந்த தன்மையை அடைகிறார்கள் பெரியவர்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சுவாமி தேசிகன். மணிபாதீச்சி பாதாவனிஷமியா சுயாதிகாராயிகன் முசந்த தமேவ நித்யம் சிரசாவஹந்தி கேசஹ யருத்மான் மணிபாதபி த்வஞ்ச இதி பாதாவனி விஸ்வமான்யாஹ துல்யாதிகாராஹ யதி சின்னு சந்தஹ தமேவ நித்யம் சிரசாவஹந்தி. பெரியவங்களா என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா, வினல் தோறும் வெங்கடாமன் சுவாமிக்கு போய் பெரு தகாரிய சாதிச்சுக்கிறான். பாதுகாப்பு தன் கலகை படும்படியா போய் அனுபவிக்கிறான். சரிங்களா, அப்படி ஏன் அனுபவிக்கிறான் அப்படின்னு கேட்டவானாக்க, யாரு சேஷா ஆதிசேகன், வெறுப்பான் வெருடன், மணிபாதீசி பெருமாள் திருடியே இருக்க முடியான பாதவீசம், அப்புறம் நீங்க நாலு பேரும் என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, உங்க எல்லாரும் கொண்டாடுறா. ஏன் அப்படின்னு கேட்டா, அதிகாரத்தை உரிமையை விடுவார்கள். சுயாதிகாரா என்ன சமமான உரிமை அப்படின்னு கேட்டா, திருவுடியை தாங்கக்கூடிய பாக்கியம் இவாளுக்கு கிடைச்சிருக்கு. ஆதிசேவனுக்கு கிடைச்சிருக்கு, திருடனுக்கு கிடைச்சிருக்கு, அந்த பாத பீடத்துக்கு கிடைச்சிருக்கு, உனக்கும் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் கூட இப்படி வாழலாம், எல்லாரும் சமமான உரிமைகளா இருந்தாலும் கூட இந்த சேஷாதிகள் எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்கம் சிறசா வரந்தி ஒன்ன வந்து கடையில தாங்குறான். சரிங்களா, அதிசேஷம் பெருமாளை சேவித்து அந்த திருவுடிகளையே தன் தலையிலே தாங்கிக்கணும். வெருடன் பெருமாளை சேவித்து பெருமாள் திருவுடியில் இருக்க முடியாத பாதிரியை ஒன்ன தலையில தாங்குறான். இந்த மற்றும் மணிபாத பீடம் இருக்கு, பாதி பீடம் இருக்க, பாதி பீடத்துக்கு மேல பாதி காத்து கொண்டு பெருமாள் அதில் நின்று வெளியே எழுந்துவிடுகிறார். ஆக மற்றவர்களெல்லாம் நீங்களாம் சமமான உரிமையுடையெல்லாம் இருந்தாலும் கூட பாதிக்கு பேர் எல்லாரும் ஒன்னை தன்னை தலையாலே தாங்குகிறார்கள். அதனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஆதிசேகாதிகளை விட பாதுகாதேவி உன்னுடைய பிரபாவானது உயர்ந்தது அப்படின்னு. அதுக்கு ரெண்டு காரணம் இந்த இடத்துல சுவாமி தேசியனுடைய திருவிழத்தில் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஆதியினுடைய சாமீத்தியம் அப்புறம் சாரூக்கியம் என்று ரெண்டை சாதிக்கிறார். பல தண்ணிக்கிற செயல் என்ன சொன்னாரோ இல்லையோ, அதனால எம்பெருமானுடைய திருவடிக்கு சமீபத்தில் இருக்கக்கூடியதான பாக்கியம் இருக்கு. இது உனக்கும் இருக்கு, சேஷாதிகளுக்கும் இருக்கு. ஆனால் சேஷாதிகள் உன வழங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சாமீத்தியத்தோட கூட சாரூக்கியம் உனக்கு இருக்கு. என்ன சாரூக்கியம், எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நீயும் இருக்கிறார் இல்லையா. எம்பெருமானுடைய திருவடி எச்சானே ஆகியும் அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, புதிகால இதில் ஆரம்பிச்சு நுனி விரல் வரையிலும் ஒரே அளவாக இருந்து என்ன நெருக்கமாக எம்பெருமானுடைய திருவடியை தாங்கக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கிறது. ஆகையினால சாரூக்கியங்கிற ஒரு அதிக குணமானது உன்னிடத்தில் இருக்கின்றபடியாலேதான் சேஷாதிகள் எல்லாரும் உன்னையும் தன்னுடைய திருவிழாவிலே தாக்குகிறார்கள் என்று தெரிகின்றது என்கிறார் சுவாமி தேசியம். பரஸ்ய புங்கா பரமம் பதம் தது விபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் அந்யாதிருஷாம் யோமசதம் பதானி செய்யாய தந்தே எதிதம் மகித்திரம் பரஸ்ய புங்கா பரமம் பதம் தது விபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் அந்யாதிருஷாம் யோமசதம் பதானி செய்யி ஆயதந்தே எதிதம் மகித்திரம் பரஸ்ய புங்கா பரமம் பதம் தது. பரஸ்ய புங்கா பரமபுருஷம் பர வாசுதேவனாக இருக்கும்படியான எம்பெருமான் இப்பொழுது ரங்கநாதனாக அர்ச்சாவதாராக அவதரித்திருக்கிறான். அவனுடைய பரமம் பதம் தது, தது மிக சுப்பிரசித்தமான பரமம் பதம் உயர்ந்த திருவடி. அந்த திருவடியை விபரிஷி நித்யம் மணிபாதுகேத்வம் அத்தகைய உயர்ந்தவனுடைய திருவடிய நீ தினந்தோறும் தாங்குகிறாய் அப்படின்னா, அப்படி சொல்லுகின்ற காலத்துல பரமம் பதம் சது எம்பெருமானுடைய திருவடிய பரமம் பதம் பரமம்னா பரகா மா எஸ்மாவது பரமகம் எதை காக்கும் உயர்ந்தது கிடையாதோ அதுதான் பரமம். அதனால உயர்ந்த திருவடின்னு சொல்லியாச்சு. ஆனா உயர்ந்த திருவி எது அப்படின்னு சந்தேகம் வருமானா அதற்காக பரமம் பதம் சது சது என்று சாதித்தார். சதுன்றால் மிகவும் சுப்பிரசித்தமான மிக மிக பழக்கப்பட்ட எல்லாராலும் அறியப்பட்ட புகழ்பெற்ற திருவடி அப்படின்னா அந்த திருவடிக்கு என்ன அவ்வளவு புகழ் அப்படின்னு கேட்டா அது அதிகார சங்கிரகத்துல 15 வகையாக அதனுடைய புகழை பறைசாற்றுகிறார் சுவாமி தேசியம். ஒரு சகடமுடைய ஒரு காலும் துணங்கன உடம் மருதமுடிய ஒரு போரில் தவங்கன உரி தடவும் அழகில் உரலோடுத்து நின்றன உரு நெறியோர் தருமம் விழுதூது குவந்தன மர நெறிய முறிய பிரதானத்து வந்தன மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன மறுபிறவி அருமுனிவர் மாலுக்கு சென்றன மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தன அறமுடைய விஜயனமர் தேரில் திகழ்ந்தன அடல் உலக படம் அடிய வாடிக்கடிந்தன அரிசமயம் அறிவறிய தானத்தமர்ந்தன அணி குறுகை நகர் முனிவர் நாவுக்கமைந்தன வெறியுடைய துளவமலர் வேறு கணிந்தன விழுகரியோர் குமரனன மேலி சிறந்தன விரல் அசுரர் படை அடைய வீயத் துறந்தன விடலடிய பெரிய பெருமாள் மென்பதங்களே பெரிய பெருமாள் எம்பெருமானுடைய திருவிடிகளும் இவ்வளவு புகழ் பெற்றவை என்றார். என்ன ஒரு சகடம் உடைய ஒரு காலு சுணர்ந்தன ஒரு காலத்துல பால பருவத்துல சகடாசுரனை உதைத்து அதை சம்ஹாரம் பண்ணிட்டு ஒரு சமயத்துல இந்த திருவிடி உடன் மருகமுடிய ஒரு தோதில் தவர்ந்தன உரல்ல கட்டி போட்ட பொழுது வாசலில் உள்ள மரங்களிடையே போய் அவர்களெல்லாம் மருத மரங்கள் ரெண்டும் ஒடிந்து விழும்படியாக பண்ணியது இந்த திருவடி. உரி தடவு மலரில் உரலோடு துண்டிருந்தன உடல்ல ஏறி அந்த வெண்ணையை திருடி சாப்பிடும்போது பார்த்த இரோதையாலே அந்த உடலிலேயே கட்டப்பட்டு நின்ற திருவடி அது. உரு நெறியோர் தருமன் விடு தூது குகந்தன தர்மபுத்தனுடைய தூதுக்கு தான் இணங்கி பாண்டவருடன் என்று பெயரை கண்ணனுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தன அந்த திருவடிகள். மர நெறியர் முறிய பிரதானத்து வந்தன தீயவர்களெல்லாம் அழிவதற்காக பிருந்தாவனத்துல சஞ்சரித்தன அந்த திருவடிகள். மலர் மகள் கைவருட மலர் போதிர்த்தி வந்தன சாட்சியோ மலர் மகள் மலர்களே தோன்றியவள் மென்மையானவள் அவள் கை இன்னும் மென்மையானது அவள் கைகளால் வருடும் பொழுது இது மலர் கசங்கி இப்படி செவுக்குமோ அதுபோல அதையே தாங்காமல் சிவந்தது அவ்வளவு மெல்லிய நுண்ணிய நுட்பமான திருவிடிகள் இவருடைய திருவிடிகள். மறு பிறவியர் முனிவர் மாலு குகந்தன மீண்டும் உலகில் கேட்கக்கூடாது என்பதற்காக பக்தி பண்ணுகின்றார்களே முனிவர்கள் அவர்களுடைய பக்திக்கு விஷயமாக இருந்தன உன்னுடைய திருவிடிகள். மனுமுறையில் வருவதோர் விமான துறைந்தன மனுவில் தோன்றி வரும்படியான வம்சத்துல வெகு வம்சத்துல ஓர் விமானத்துறைந்தன வெங்க விமானத்துல இருந்தது இந்த திருவடி. அறமுடைய விஷயம் அமர் தேரில் திகழ்ந்தன தர்மராஜனாக இருக்கும்படியான அர்ஜுனனுடைய தேரிலே அமர்ந்து தேரோட்டிட்டு இந்த திருவிடம். அடல் உறக படம் அடிய மடிய வாடி கிடந்தன காளியன் படம் எடுத்த போது அதன் தலைமையிலே குளித்து நின்று ஆடி அவனை கடிந்தது. அரிசமயம் அறிவறிய தானத்தமர்ந்தனான். அருசமயம் நிகழக்கூடியதான சில மதங்களாலே காண முடியாதது உன்னுடைய திருவடி. ஆறு மதங்களாவது சாய்ந்த மதம், காணாத மதம், பௌத்த மதம், பதஞ்சலி மதம், ஜெயின மதம், சைவ மதம் முதலிய மதங்களாலே எம்பெருமான் அறியப்படாதவராயிருந்தது அப்பேற்பட்ட திருவடி. கேவலம் அறிய முடியாத சீவை குண்டம் என்கிற ஸ்தானத்தில் அமர்ந்தனாய் இத்திருவடிகள். அணி கூறுகை நகர் முனிவர் நாவு கமைந்தன. அழகான குருகை நகர் முனிவர் நம் சடகோபன், அவருடைய நாவுக்கு சுடரடி தொழுது என்று இசை பாடத்து பாடுவதற்கு விஷயமாக அமைந்தன இத்திருவடிகள். வெறியுடைய துளவமலர் வேறு கணிந்தன. நல்ல நறுமணமுள்ள வாசனைகளாலே அர்ச்சிக்கப்பட்டு அதன் வாசனையினாலே கமகமாக இருக்கக்கூடியதான திருவடிகள் இவைகள். விழுகரியோ குமரனே சிறந்தன. கரிக்கட்டையாக விழுந்த உத்தராபுத்திரன் பரீட்சத்தை அவனை குமாரனாக ஆக்கியது இத்திருவடிகள். விரல் அசுரர் படையடைய வீயத்துறந்தன. நல்ல பராக்கிரமுடைய அசுரர்கள் படையெல்லாம் இந்த திருவடி எதிர்த்து சென்று அவைகளெல்லாம் துரத்தின, அவர்களெல்லாம் அழித்தன. அப்பேற்பட்ட விடலறிய பெரிய பெருமாள் மென்பதங்களே, அப்பேற்பட்ட பிரசித்தமான ரங்கநாதனுடைய மெல்லிய மென்மையான அழகான பதங்கள் என்று சாதிக்கிறார் சுவாமி தேவியம். அதை மனதிலே கொண்டு இங்கே பரஸ்யபும் சகா பரமம் பதம் சது என்று, சது என்று சுப்பிரசித்தமான எப்படி பிரசித்தி என்றால் இது அழகாக அதிகார சந்திரத்திலே வெளியிட்டார் சுவாமி. நிபரிஷே நித்யம் மணிபாதுகேத்வம். அப்பேற்பட்ட அழகான திருவடிகளை, புகழ்பெற்ற திருவடிகளை நீ தினந்தோறும் தாங்குகிறாய் பாதுகையே என்றார். ஆனால் இது என்ன விசேஷம் என்று கேட்டால், அந்யாதிருஷம் வியோமசதம் பதானி செய்யாதே எதிரம் நித்திரம். அடுத்த உன்னை தவிர அந்யாதிருஷம் வியோமசதம், தேவர்கள் இருக்காங்களே வானத்தில் அவர்களுடைய பதங்கள் இருக்க ஸ்தானங்கள், அவர்களுடைய உத்தியோகங்கள், அவைகளெல்லாம் தொய் ஆயதந்து உனக்கு அதிகமாக இருக்கின்றன. உன்னுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அவர்களுக்கெல்லாம் பிரம்மபட்டமோ ருத்ரபட்டமோ என்று ஏகாதசி ருத்ரா துவாதச ஆதித்யா அடுத்த வசுக்கள் என்று சொல்லக்கூடியதான இந்த பதங்களெல்லாம் கிடைக்கும். இல்லாததனால் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆக சுதந்திரனான எம்பெருமானுடைய திருவடி இருக்க, அந்த திருவடியானது இப்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, உனக்கு அதீனமாக இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது சுதந்திரமில்லாதவர்களை பற்றி பேசுவானேன். ஆகையாலே தேவர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தை நிலைநிறுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவை உன்னுடைய பாதிகே நீ. ஆக எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவடியே உன்னை பற்றி நிற்கும்போது அல்பசக்தி உள்ள தேவருடைய ஸ்தானங்களெல்லாம் உன் கிருபையால் நிலைத்திருக்கின்றன என்று சொல்லுவதிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்ன சீத்திரம். அதனால இவன் வியப்பிற்குரிய விஷயம் இல்லை. அத்தகைய பெருமையை படைத்தவள் நீ என்கிறார் சுவாமி. பாதவுரேகரணம் பிரஜானாம் தயோ சதேவாசி பதாவனி ம் சரண்யதாயாமனியரட்சா சந்திருஷ்யசே விஸ்ரமபூமிரேகா பாதவு முராரே சரணம் பிரஜானாம் தயோ சதேவாசி பதாவனி ம் சரண்யதாயாமனியரட்சா சந்திருஷ்யசே விஸ்ரமபூமிரேகா பாதவு முராரே சரணம் பிரஜானாம் திருடிகள் எப்படி இருக்கின்ற அன்பெருமானுடைய திருடிகள் என்று கேட்டால், முராரேகே பாதோ, முராரியான ரங்கநாதனுடைய திருடிகள் சரணம் பிரஜானாம், மக்கள் எல்லோருக்கும் ரட்சகமாக இருக்கிறது. ஆக மக்கள் எல்லாம் காப்பாற்றுகிறது யார் அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவிடிகள். தயோகோ சதேவாசி பதாவனித்தும், அப்படி உலகெல்லாம் காப்பாற்றுகின்ற எம்பெருமானுடைய திருவிடிகள் இருக்கின்றனவே, அவற்றை யார் காப்பாற்றுகிறா அப்படின்னு கேட்டா, தயோகோ அவை ரெண்டுக்கும் சதேவாசி, நீதான் லட்சணமா இருக்கிறாய். அதுக்கு உலகெல்லாம் காப்பாற்றும் திருவிடிகளை நீ காப்பாற்றுகின்றாய், என்ன உயர்வு உனக்கு. அதே சமயத்தில் சரண்யதாயாஹத்வமனன்யரக்ஷா, நீ இன்னொரால் காப்பா, உன்னை காப்பாற்றுவதற்கு மற்றவர்கள் கிடையாது, நீ பிறரால் காப்பாற்றப்படாதவளாய் தன்னைத்தானே தான் காத்துக்கொண்டு எம்பெருமானுடைய திருவடியையும் காக்கின்றாய், இப்பேற்பட்ட பொறுப்புடையவள் நீ. இதிலிருந்து என்ன தெரிகிறது, பாதுகாப்பு என்றால் யாருக்கிட்ட போகணும், பாதுகைக்கிட்டதான் போகணும். ஆக சரண்யதாயாக பாதுகாப்புன்னு சொல்லக்கூடியதான சரண்யத்தும் இருக்கேன், அதற்கு சந்திரீஸ்வரே விஸ்ரம பூமி ரேகாம், நீதான் விஸ்ரம பூமியாக இருக்கிறாய், அதாவது பாதுகாப்பெல்லாம் தங்குமிடமாக ஒரு இடமாக நீ இருக்கிறாய். ஏகா ஒரே ஒரு இடம், உன்னை விட்டால் வேறு எங்கேயும் பாதுகாப்பு கிடைக்காது. அது ஏற்பட்ட எல்லோரையும் பாதுகாக்கக்கூடிய, அதிலேயும் எல்லோரையும் பாதுகாக்கின்ற ரங்கநாதனை பாதுகாக்கக்கூடிய பெரும் பொறுப்பு உன்னிடம் இருக்கிறது. ஆக உன்னுடைய பெருமையே பெருமை என்று பாராட்டுகிறார் சுவாமி. அன்யேஷு பத்மா கமலாசனாத்யைஹி அங்கேஷு ரங்காதிபதேஷு பதாவனி ஸ்வாம் அதிகம்ய ஜாதம் பதம் முராரே அதிதெய்வதம் மகான். அன்யேஷு பத்மா கமலாசனாத்யைஹி அங்கேஷு ரங்காதிபதேஷு. இங்கு எம்பெருமானுடைய திருவடிக்கு ஏற்பட்ட உயர்வை அழகாக பேசுகிறார். எம்பெருமானுடைய திருவடிக்கு உயர்வு எதனால் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, பாதுகா சம்பந்தம் இருப்பதனால அதற்கு உயர்வு ஏற்பட்டது. ஆகையினால எம்பெருமானுடைய திருவடியை எல்லாரும் உபாசனம் பண்ணுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஆக உபாசிக்கத்தக்கதாக ஆராதிக்கத்தக்கதாக பெரும் தெய்வமாக விளங்குகிறது எம்பெருமானுடைய திருவடி உணவு சம்பந்தத்தினாலே. மற்ற உறுப்புகள் இருக்கின்றனவே அவைகளெல்லாம் அவ்வளவு உயர்வு என்று சொல்ல முடியாது. ஏன், அன்யேஷு பத்மா கமலாசனாத்யைஹி அங்கேஷு ரங்காதிபதேஷு, ரங்காதிபதேஹே அன்யேஷு அங்கேஷு, திருவடியை தவிர ரங்கநாதனுடைய மற்ற உறுப்புகள் இருக்கின்றனவே அவயவங்கள், அவைகளெல்லாம் என்ன அவ்வளவு உயர்ந்ததாக ஆக மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, திருமாரூர பிராட்டி ஆசிரியிருக்கான், நாபிய தொப்புள சதுர்முகன் ஆசிரியிருக்கான், எம்பெருமானுடைய திருக்கைகளை சங்கம் சக்கரம் அண்டி இருக்கின்றன கதை இவைகளெல்லாம். மற்ற இவர்களால அந்தந்த அவயங்களுக்கு ஒரு சிறப்பும் கிடையாது, பெருமையும் உண்டாகவில்லையாம். ஆனால் திருவடியை ஆசிரியித்த, பாதிரியை ஆசிரியித்த திருவடிகள் இருக்கின்றனவே, அதற்கு இருக்கும்படியான பெருமையோ பெருமை. எல்லோரும் உபாசிக்கிறார்கள், மனதிலே தியானம் பண்ணுகிறார்கள். ஆகையினாலே பாதுகா சம்பந்தத்தினால எம்பெருமானுடைய திருவடியானது மிகுந்த உயர்ந்ததாக ஆயிற்று. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் திருவடிகளை கொண்டாடினார், அதனால பாதுகா சம்பந்தத்தினால ஆழ்வார் கொண்டாடிய திருவடிக்குத்தான் பெருமை ஜாஸ்தி. ஆக எல்லோரும் திருவடியை சேவிக்கிறோம், கொண்டாடுகிறோம், மனதிலே தியானம் பண்ணுகிறோம். எம்பெருமானுடைய சில அவயவங்கள் இருக்கின்றனவே, அவர்களுக்கெல்லாம் திருவடிய தெய்வமாக கொள்வதற்கு காரணம் ஒன்று. மற்ற உறுப்புகள்லாம் எப்பேற்பட்டது? தேவதாந்திர சம்பந்தம் உடையது. தேவதாந்திர சம்பந்தம் இல்லாத ஒரு உறுப்பு உண்டு என்றால் எம்பெருமானுடைய திருவடி ஒன்றுதான். நாபிகமலத்தை பிரம்மா அடைந்தான். வளத்தனம் திரிபுரமேரித்தனம், திரிபுரமேரித்தான் இருக்கானே அவன் எம்பெருமானுடைய வலது பக்கத்தில் இருக்கிறானாம். இப்படி தேவதாந்திர சம்பந்தமுடைய மற்ற உறுப்புகளை காட்டிலும் பாதுகா சம்பந்தமுடைய திருவடியே உயர்ந்தது அப்படின்னா, ஏன் எம்பெருமானுடைய திருமார்பு இருக்கிறதே அது பாதுகையினாலே ஆச்சரிக்கப்பட்டது, இது மகாலட்சுமியினாலே ஆச்சரிக்கப்பட்டது. ஆக மகாலட்சுமியினாலே ஆச்சரிக்கப்பட்ட திருமார்பு உயர்ந்ததாக இருக்கிற காலத்தில் அதை கொண்டாடலாமே என்று கேட்டாலும், பாட்டியினுடைய சம்பந்தத்தை விட பாதுகா சம்பந்தம் தான் உயர்ந்தது என்று ஆழ்வாருக்கு கருத்து என்று தெரிகிறது. ஆகையினால மற்ற அவயங்களை உபேட்சித்து எம்பெருமானுடைய திருவிடியையே என் மனமே நினை என்று ஆழ்வார் பாடினார். ஆக பாதுகா தேவி உன்னால எம்பெருமானுடைய திருவடியானது ஒரு தெய்வமாக எல்லாரும் எல்லாராலும் ஆராதிக்கத்தக்கதாக விளங்குகிறது. அத்தகைய பெருமையுடையவள் நீ என்று பாராட்டினார் இந்த ஸ்லோகத்தில். ஆக முன்பு திருவடிக்கு உயர்ந்தது என்று பேசினார். அப்புறம் பிரஜைகளுக்கெல்லாம் ரட்சணமாக இருக்கு என்று பேசினார். அது எதனால அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்லோகத்தில் பாதுகினால அந்த குணம் அதற்கு வந்தது என்று பேசினார் சுவாமி தேசியம். க்ஷணம் சரோஜே க்ஷண பாதுகேய கிருதாதர கிங் குருதே பவத்யாஹம் அகிஞ்சனஸ்யாபி பவந்தி சீக்ரம் பூகிங்கராஹ சஸ்ய புரந்தராஜ்யாஹ க்ஷணம் சரோஜே க்ஷணபாதுகே யஹ கிருதாதரஹ கிங்குருதே பவத்யாஹ அகிஞ்சனஸ்யாபி பவந்தி சீக்ரம் பூகிங்கராஹ சஸ்ய புரந்தராஜ்யாஹ. திருவடி பாதுகையினாலே தாங்கப்படுவதால் தெய்வீகமாயிற்று என்றார் முன் ஸ்லோகத்தில். இங்கு பாதுகா சேவர்களுக்கு இந்திராதி தேவர்களெல்லாம் கூட சேவர்களாக ஆவார்கள். ஆக பாதுகா சேவருடைய பெருமையை இங்கே பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். க்ஷணம் சரோஜே க்ஷண பாதுகேயா யஹ யவனத்தன் சரோஜக்ஷண பாதுகே தாமரை மலர் போன்ற அழகிய கண்களையுடைய குண்டரீகாட்சனுடைய பாதுகையே பவஜாக க்ஷணம் கிங்குருதே கிருதாதர பக்தியுடன் உன்னிடத்திலே பக்தி செலுத்தி ஒரு க்ஷணகாலம் கிங்குருதே கைங்கரியத்தை செய்வார்களே ஆகிய பெருமாளே சாதிக்கிறார். கைங்கரியம்னா என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, எது என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டு நாம் செய்யணும். அப்படி செஞ்சா தான் அது கைங்கரியமாக ஆகும். அதனால கிங்கரோ தீதி கிங்கர கிம் என்று கேட்டு என்ன செய்யணும்னு கேட்டு செய்வதனால கிங்கரஸ்ய பாவா கைங்கரியம். ஆக அதனாலதான் விஸ்வாமித்திரர் இடத்துல யாகத்தை முடித்த பிற்பாடு மறுநாள் சந்தியாவதனங்களாக முடித்துக் கொண்டு லட்சுமணனும் ராமனும் கிங்கரவு சமுபசிதவு என்று பேசுகிறார்கள். கிங்கரர்களாக நாங்கள் வந்தோம், மேலும் யாக சம்ரட்சணம் ஆயிற்று, மேலும் என்ன காரியமாக வேண்டும் என்று கேட்கிறார்கள் ராமலட்சுமணர்கள். ஆக கிங்கரகா என்று யஜமானனுடைய அபிப்பிராயத்தை கேட்டு கேட்டு அவருக்கு செய்வதுதான் கைங்கரியமாக ஆகும். அப்பேற்பட்டு ஒரு சிறிய கைங்கரியத்தை ஆறாவது செய்தாலும் அவர்களுக்கு இருக்கும்படியான பெருமை ரொம்ப உயர்ந்தது. பக்தாவுடைய பெருமை எப்படின்னு கேட்டா, அகிஞ்சனசாதீம் அவன் தவங்கவும் செய்து பெருமைப்படவில்லை, தியானம் செய்து பெருமைப்படவில்லை, அப்படி இருந்தாலும் கூட அகிஞ்சனாக எந்த விதமான உபாயம் செய்யாதனாக இருந்தாலும் கூட உனக்கு ஒரு சனகாலம் கைங்கரியம் செய்வானே ஆகில் அவனை கண்டு இந்திராய்கள் எல்லாம் பயப்படுவார்கள். எப்படி இருப்பார்கள்? புருகிங்கராஜ்யாகாம். அப்படி புருவத்தை நெருத்த மாத்திரத்தில் பாதுகாப்பத்தினுடைய துருவ நெருப்பை கண்டு அதற்கேற்ப பணி செய்ய தயாராக இருப்பார்களாம் இந்திராதிகள் எல்லாம். ஆக கடைக்கன் பார்வையை கொண்டே வேலை செய்யக்கூடிய தன்மையை பெறுகிறார்கள் இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம். ஆக பாதுகாப்பத்தினுடைய பெருமை இந்திராதிகள் எல்லாம் தன்மைப்படுத்தக்கூடிய உயர்ந்தது தன்மையை உடையது என்று பாதுகாப்பத்தினுடைய பெருமையை இங்கு நன்றாக பேசுகிறார். இதற்கு முன்பு திருவடியை ரட்சிப்பது பாதுகை என்று சாதித்தார். தனக்கு பாதுகாப்பு இல்லாட்டாலும் கூட பாதுகைதான் திருவடியை ரட்சிக்கிறது என்று அடுத்த ஸ்லோகத்திலே பேசினார். பிறகு மூணு அடுத்த ஸ்லோகத்தில் தன் சம்பந்தத்தால திருவடி தெய்வீகமாக எல்லாராலையும் கொண்டாடப்படுகிறது என்றெல்லாம் பேசினார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பாதுகா சேவகனுடைய சேவகனுடைய பெருமை எத்தகையது என்று பேசுகிறார் சுவாமி தேசியம். வகந்தி ஏ மாதவ பாதுகேத்வாம் உச்சியந்தயேதே திவி நிர்விகாதாம் வம்சேன நித்யம் சரதம்பிரபாசாம் கைலாசகௌரண ககுத்மதாவாம் வதந்தியே மாதவ பாதுகே ஸ்வாம். திருமாலுடைய பாதியே ஸ்வாம் ஏ வதந்தி, உன்னை யார் தன்னுடைய சிறசாலே தாங்கிருந்தார்களோ அவர்களையெல்லாம் புஷ்யந்தயே தே திவி நிர்விகாதாம், அவர்களெல்லாம் வான வீதியிலே தடையின்றி பிறராலே சுமக்கப்படுகின்றார்கள் அப்படின்னார். எப்படி? ஹம்சேன நித்யம் சரத பிரபாசாம் கைலாச கௌரேன ககுத்மதாவாம். பிரம்மா இருக்கிறாரே, தினந்தோறும் ரங்கநாதனை சேவித்து அதனுடைய பாதுகைகளை தன் தலைமையில கொண்டு கொண்டாடுகிறார். அதனால அவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டவனா, இவர் பாதுகையை தாங்குவதனால இவரை ஹம்சம் தாங்கிக் கொண்டு வானவீதியிலே பறக்கிறது. ஹம்சம் எத்தகையது? சரதம் பிரபாசம், சரத்காலத்தில் சரத் ரிதுவில் எப்படியானால் வெண்மேகங்கள் ஓடும் அல்லவா, அந்த வெண்மேகங்கள் போன்று வெள்ளிய ரெக்கைகளை உடைய ஹம்சம் இருக்கிறது, அது பிரம்மாவுக்கு வாகனமாக இருந்து வானவீதியிலே அழைத்து செல்கிறது. ஆக பிரம்மா பாதுகையை வகித்தபடியினாலே தாங்கியபடியினாலே ஹம்சம் இவரை வானவீதியிலே தாங்குகிறதாம். அதே மாதிரி சிவபுராணம் தினந்தோறும் ரங்கநாதன் திருவிழிலே விழுந்து சேவித்து பாதுகளை தன் சிறமையர் கொள்ளுகிறான். ஆகினாலே அவருக்கு என்ன லாபம் கிடைச்சது என்று கேட்டால், கைலாச கௌரேண கௌத்ககுத்மதாவான், அவன் மிருகப வாகனம். அவன் மிருகமன் எப்படி இருக்கிறது? கைலாச கௌரேன, கைலாசம் என்பது பனிமலை, வள்ள வளர்ந்து இருக்கும். அதே மாதிரி வெண்ணிறமான எருதுனால மிருகபத்தினால சுமக்கப்படுகிறான் சிவன். ஆக எம்பெருமானுடைய திருவடியங்கள் இருக்கும்படியான பாதுகையை யார் தாங்குகிறார்களோ அவனை பிறர் நன்கு தாங்குவார்கள். ஆக இப்படி இருக்கிற காலத்தில் பிரம்மருத்ராதிகள்லாம் மீண்டும் மீண்டும் பிரம்மருத்ராதி பட்டங்களை பெறுவதிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? பாதுகையினுடைய பெருமை அவ்வளவு மிக உயர்ந்ததல்லவா. ருத்ரம் சிதோ தேவகண சருத்ரஹம் பத்மாசனம் சோபிஜ பத்மநாபம் சத்வாமனம் சோ நபுனஸ்தமன்யம் கயேவ பாதாவனி தே பிரபாவ. ருத்ரம் சித தேவகண சருத்ர பத்மாசனம் சோபிஜ பத்மநாபம் சது ஆசதி சத்வாம் அனந்தா சத்வாம் அனந்தா நகுணஸ்தம் அன்யம் கயேவ பாதாவனி தே பிரபாவஹாம். பாதாவனி ஏ பாதிகையே, தே பிரபாவா கயேவ, உன்னுடைய பெருமையே என்னதான் நான் சொல்லக்கூடிய பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் ஆதாரமாக ரட்சகமாக பாதுகை இருந்தது என்று சொல்லப்பட்டது இல்லையா. அப்பேற்பட்ட பாதுகை எம்பெருமானுக்கும் ரட்சகமாக ஆசயமாக இருக்கிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ருத்ரம் சிதா தேவகணஹா, தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது இடையூறு வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், சிவனை ருத்ரனை ஆசிரித்து இது மாதிரி கஷ்டங்கள் வந்து முறையிடுவார்கள். சருத்ரஹா, அப்பேற்பட்ட ருத்ரனுக்கே ஏதாவது கேடு வந்தால் என்ன செய்வது, அப்ப அவன் என்ன பண்ணுவான், பத்மாசனம், எம்பெருமானுடைய நாபிகவனத்திலே தோன்றிய சதுர்முகன் இருக்கின்றானே அவனை அடைந்து தன்னுடைய கஷ்டங்களை விண்ணப்பிப்பான் ருத்ரம். சோதிஜ, பிரம்மாவுக்கே ஆபத்து வந்தால் அவர் என்ன பண்ணுவார், பத்மநாபம், இவன் தோன்றினான் தாமரை மலர் இருக்க அதை தொப்புளிலே கொண்டவன் ரங்கநாதன் தெரிஞ்சுதான், அந்த ரங்கநாதனிட்ட போய் முறையிடுவான், எனக்கு மாதிரி கஷ்டம் அது நீர்தான் போக்கணும் என்று முறையிடுவான் பிரம்மா. சத்வாமனந்தா நபுனஸ்தமன்யம், அந்த எம்பெருமான் இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் எப்பேற்பட்டவர், சாமானியப்பட்டவர் இல்ல, அனந்தா அப்படின்னார், அதாவது சிறித பரிச்சேதம் இல்லாதவர்கள், வசு பரிச்சேதம், தேச பரிச்சேதம், கால பரிச்சேதம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பொருளை நாம் எடுத்துக்கொண்டால் அதை தேசத்தினாலே குறிப்பிடலாம், இந்த இடத்துல அங்கதான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம், இது தேச பரிச்சேதம். கால பரிச்சேதம்னா அந்தந்த பழங்கள் அந்தந்த காலத்திலாம் கிடைக்கும், இன்னொரு காலத்தில் கிடைக்காது, காலத்தினாலே அழகிட்டு வரவிருத்து பேசலாம். வசு பரிச்சேதம் என்றால் இது அது அல்ல, இந்த பொருள் அந்த பொருளாக ஆகாது என்று பேசுவோம். இது பொருளை கொண்டு இன்னொரு பொருளை வேறுபடுத்தி பேசுவது, வரையறுத்து பேசுவதற்கு வஸ்து பரிச்சேதம் என்று சொல்வார்கள். இந்த மூன்றும் இல்லாதவன் ரங்கநாதன் எம்பெருமான், அவன் அனந்தா. என்ன மூன்றும் இல்லாதவன், அவனை ஒரு பொருளை பார்த்து இவன் ரங்கநாதன் இவன் ரங்கநாதன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன், எம்பெருமான் விபு, அவன் எங்கும் பரவி கிடக்கிறான், ஆனா அவன் இல்லாத இடமே கிடையாதுனால ஒரு பொருளை காட்டி இங்கு ரங்கநாதன் இருக்குன்னா இங்கு ரங்கநாதன் இல்லைன்னா சொல்ல முடியுமோ, இந்த வஸ்து ரங்கநாதன் அல்ல என்று ஒரு வஸ்தையை கொண்டு இன்னொரு வஸ்தையும் பிரித்து காட்ட முடியாது. அதே மாதிரி ரங்கநாதன் இந்த காலத்துலதான் எம்பெருமான் இருக்கான், இந்த காலத்துல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால காலத்தினாலேயும் அதை விட்டு சொல்ல முடியாது. தேசத்தினாலேயும் இந்த ஊர்ல தான் ரங்கநாதனை பார்க்கலாம் எம்பெருமான, மற்ற ஊர்ல ரங்கநாதன் பெருமாள் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் விபுவான் அப்படின்னாலே எல்லா இடத்திலையும் இருக்கிறான். அப்பேற்பட்டவன் அனந்தன் சொல்றான். அனந்தங்கிறவன் தன்னை பத்தி தானே பேசிக்கிச்ச, பெருமாள் எப்படி பேசிக்கிறார் அப்படின்னு கேட்டாக, ருத்ரம் சிதோ தேவகணஹம் ருத்ரோ பிரம்மாணமாசிதம் பிரம்மா மாமாசிதோ ராஜன் நாகம் சிஞ்சித் உபாசிதம் மமாசிரயோ நகர்த்தவியா சர்வேஷாம் ஆசிரயோஷ்யகம் அப்படி பெருமாளே பேசுறார். அவளுக்கு தருடைய பெருமையா எப்படி, ருத்ரம் சிதா தேவகணஹா, தேவர்களெல்லாம் ருத்ரனை அண்டி முறையிடுகிறார்கள். ருத்ரோ பிரம்மாணமாசிதா, ருத்ரம் தனக்கு கேடு வந்தபோது நான் என்னிடம் முறையிடுகிறான், அவனை பேடுகிறான். நான்மன்றான் பிரம்மா மாமாசிதோராஜன், பிரம்மா அவனுக்கு கஷ்டம் வந்தால் என்னிடம் வந்து முறையிடுவான், என்ன ஆசிரியத்தில் இருக்கிறான், நான் இருக்கேனே நாகங்கிஞ்சு துபாசிதா, நான் ஆரையும் அடைந்தவன் அண்டினவன் அல்ல, மமாசயோ நகர்த்தவியா, அதனால எனக்கு ஆசயமாக இன்னொரு பொருள் போடும்னு செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன் கேட்டா, சர்வேஷாம் ஆசயோச்சரம், எல்லோருக்கும் நான் தானே ஆசயமா இருக்கேன் என்று வீராப்பாக பேசின அந்த எம்பெருமான் இருக்காரே அந்த அனந்தகா, என்ன அவர் என்ன பண்றான், நபுனஹா சத்வாமனந்தஹா நான் போனஹா அவன் என்ன பண்ணிருக்கான்டா சஹா ஸ்வாம் அந்த எம்பெருமான் ஸ்வாம் ஒன்னே ஆசிரிச்சிருக்கான் ஸ்வாம் சிதான் ஒன்னு ஆசிரிச்சிருக்கான் ஆக பாதியை ஆசிரியத்திருப்பதனாலேதான் எம்பெருமானுடைய திருவடி கீழே தேவம் போலம் சரிதான் ஆனால் பாதுகையை நீ இருக்கிய நபுனஸ்வமன்யம் நீயோ அந்யம் சிதா நீயோ இன்னொருத்தர் ஆசிரியத்து நீ இல்லை இல்லையா கைவ பாதாபனிதே பிரபாவகம் இப்படி இருக்கும் பொழுது பாதுகையே உன்னுடைய பெருமையை யார்தான் அளவிட்டு சொல்ல முடியும் எப்படி அத்தேப்பட்ட எம்பெருமா உலகத்திலேயும் படைக்கக்கூடிய எம்பெருமானாலேயே ஒன்றும் செய்ய முடியவில்லை உனக்கு எதிராக நீயே பரதத்துவமாக விளங்குகிறாய் ஆக பரதத்துவமாக இருந்து விளங்குகிறபடினாலே நீயே உயர்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறாய் என்று பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார் இந்த இடத்துல பாதுகையாய் சொல்ற இடத்துல ஆச்சாரியாவுடைய பெருமை எடுத்து காட்டுவதாக சொல்லலாம் எப்படி ஒருவரை திருத்த வேண்டும் என்றால் உபதேசித்து தான் திருத்த வேண்டும் அதாவது நதேவாக எட்டு மாதாய ரட்சந்தி பசுபாலவது எம்ஹி ரட்சிதமி சந்தி புத்தியா சம்யோஜயந்தி சம் என்று சொல்லுகிற வழக்கம் தேவர்கள் தன் கையிலே தடியை எடுத்து நமக்கு விரோதிகளை விரட்டி நம்மை காப்பாற்ற மாட்டார் எப்படியானால் இடையன் பசுமாடுகள் எங்கேயா கிணறு கிணறு இருந்தால் அங்கே உந்துட போறது என்பதற்காக என்ன பண்ணுவான் சரியை எடுத்து கொண்டு போய் அதை விரட்டி இன்னொரு இடத்துக்கு மேய விடுவான் அத மாதிரி தெய்வம் நம்மை காப்பாற்றுவதில்லை என்ன பண்ணுவான் தெய்வம் யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறதோ அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பெருமான் ஆச்சாரியனாக இருந்து நமக்கு நல்ல வழியை உபதேசித்து நம்மை நல்வழிப்படுத்துவான் ஆக பாதுகையாகிற சடவோபன் ஆச்சாரியன் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து எல்லோரையும் காப்பாற்றுகிறது என்று இதுல சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்படுகின்றபடி தொண்ணூத்தி அஞ்சாவது ஸ்லோகம் பரஸ்ய தம்னஹா பிரதிபாதனார்ஹம் வஹந்தி வித்யாம் மணிபாதுகே த்வாம் யதஸ்தவைவாதிகமே ப்ரஜானாம் தூரீபவதி உத்தரபூர்வமம்ஹம் பரஸ்ய தம்னஹா பிரதிபாதனார்ஹம் வஹந்தி வித்யாம் மணிபாதுகே த்வாம் யதஹ தவைவ அதிகமே பிரஜானாம் தூரீபவதி உத்தரபூர்வமம் இந்த ஸ்லோகத்தில் பாதுகைய சாட்சால் ஒரு வித்யாக சொல்கிறார் அதாவது நமக்கு மோட்சம் வேண்டுமென்றால் பக்தியோ அல்லது பிரபத்தியோ பண்ணணும் பக்தியா பரமயாவாதி பிரபத்தியாவா மகாமதே பிராத்தியோகம் நான்யதா பிராத்தியா மம கைங்கரியல் லட்சுமிகி என்று பெருமாளே பேசுகிறார் ஆக எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் பக்தி அல்லது பிரபத்தியை பண்ண வேண்டும் சரிங்களா பக்தியும் பண்ண வேண்டாம் பிரபத்தியும் பண்ண வேண்டாம் இந்த பிரபத்திய பாதுகைய நாம் தலையிலே தாங்கினோமே ஆகில் பக்தியினாலும் பிரபத்தினாலும் கிடைக்கக்கூடிய மோட்சம் நமக்கு கிடைக்கிறது மோட்சம் கிடைக்கணும்னா முன்னாடி என்ன ஆகணும் நமக்கு கோடிக்கணக்கான ஜென்மத்தில் நாம் ஈட்டிய பாவ புண்ணியங்கள் எல்லாவற்றையும் தொலைக்கணும் அதை தொலைத்த பிறகு பிறகுதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அந்த பாவங்களெல்லாம் எது போக்குறது வித்யை போக்குறது வித்யன்னா உபாசனம்னு பேரு பக்தின்னு பேரு அது 32 வகையானது அந்த பக்தியை நாம் பண்ணினோமே ஆகில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைகிறது அல்லது எம்பெருமானிடத்தில் நாம் சரணாகதியை பண்ணினோமே ஆகில் அப்பவும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைகிறது எப்படி பாவங்கள் தொலைகிறது அப்படின்னா